ശ്രീമന്ദ്രാവിദ്യാലയം ശ്രീമന്ദ്രലക്ഷ്മണാരുദ്രാസംപ്രാപ്തതുല്യാശ്രമം ശ്രീഭാസേന്ദ്രകടാക്ഷസന്തസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമന്ദ്രനാഥബീജയുഗം ഭക്തിയാശ്രയാനോഗുരുഭ്യമാഹീഷയോഗീന്ദ്രഹയാസ്യപരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമി സ്വാത്മസന്തരം യസ്യ ഭാഗവൃദ്ധി പര്യന്താ ഇതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ പൂയോ പൂയോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാനജനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണ ബുദ്ധവീക്ഷം ദയാനിധിം ദേഹമൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ആസ്തിക അനുബർഹൽ അനുവർക്കും അനുവേണ്ടിയ സുപ്രഭാതങ്ങൾ. തെളിയാത മറിനിലങ്ങൾ തെളിഹിന്ദ്രമേ എന്ന തലയിപ്പുകൾ സ്വാമി ദേശികനാലേ അറിവ് ചെയ്യപ്പെട്ടതാണ് എങ്കിൽ കൂടിയ ദേശിക പ്രബന്ധത്തില് ഒവ്വൊരു വിഷയങ്ങളാക നാം അനുഭവിച്ചുക പാസുരങ്ങൾ മൂലമാക. அப்படி சென்ற பாசுரத்தில் நாம் பிரபத்தியினுடைய சுரூபத்தை பற்றி அர்த்த பஞ்சகம் என்கின்ற பிரபந்தத்தில் சுவாமி தேசிகன் எப்படி சாதிக்கின்றார் என்பதை நாம் அனுபவித்தோம். இன்று அர்த்த பஞ்சகத்தில் பிராபியஸ்ய பிரம்மணோரூபம் என்று சொல்லக்கூடியதான பிரம்மத்தினுடைய சுரூபத்தை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதை சுவாமி தேசிகன் மிக அழகாக அர்த்த பஞ்சகம் என்னுடைய பிரபந்தத்திலேயே முதல் பாசுரத்திலே இதை தெரிவிக்கின்றார். பிரம்மத்தினுடைய சுரூப வணக்கத்தை பற்றி தெரிவிக்கின்றார். அமலன் அறியாத சுடர் அளவில்லாரமுதம் என்று தொடங்கக்கூடியதான பாசுரம். அர்த்த பஞ்சகம் என்று சொல்லும்போது முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக சொல்லப்பட்டது பிராபியஸ்ய பிரம்மணோ ரூபம் என்பதுதான். பிரம்மத்தினுடைய சுரூபத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடைய வேண்டியதாக இருக்கக்கூடியதாக பிரம்மத்தினுடைய சுரூபம். அவருடைய சுரூபத்தை பற்றி சொல்லும்போது அவன் எந்த விதமான தோஷமும் இல்லாதவன் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்திலேயே சுவாமி தேசிகன் அமலன் என்றே சாதிக்கின்றான். தோஷமில்லாதவன், அறியாத சுடர், ஒரு காலத்திலேயும் விகாரங்கள் ஏதும் இல்லாத ஞானச்சுடராக இருக்கக்கூடியவன் என்பதுதான். அளவில்லா அளவிட முடியாதவனாகவும் இருக்கக்கூடியவன், ஆர் அமுதம் நிறைந்த அமுதமாக இருக்கக்கூடியவன். பின்னாடி இந்த பாசுரத்திலே சொல்லும்போது கடைமேல் காவலன் அமல உரு, அஸ்திகிரி மேல எல்லோரையும் காப்பதற்காகவே இருந்தவர்கள் இருக்கக்கூடியவனான எம்பெருமான் அஸ்மத் குல தனமாக இருக்கக்கூடிய சாட்சாத் தேவாதிராஜன் அமல உரு, குணங்கள் மூணு விதம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று குணங்கள் மூன்று விதமாக சொல்லப்படுகின்றன. அதுல ரஜோகுணமும் தமோகுணமும் முழுவதும் இல்லாததான ஒரு திருமேனியை உடையவனாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட அமல உரு கொண்டவன், அப்படிப்பட்ட குணங்கள் ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், இது மாதிரியாக சொல்லக்கூடியதான குணங்கள், திருக்கல்யாண குணங்கள், அணி, திருவாபரணங்கள், ஆயுதங்கள், சக்கரம் சங்கம் முதலான திவ்ய ஆயுதங்கள் அடியவர்கள் பக்த கோடிகளையும் கொண்டிருக்கின்றான். அமல அழியாத நகர் தோஷமில்லாமல் இருக்கக்கூடியதாகவும் எப்பொழுதுமே நிலைபெற்று விளங்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதான நகர் ஸ்ரீவைகுண்டம் என்னும் திவ்ய லோகம், அழிந்து எழும் அழிந்து மறுபடியும் உண்டாகக்கூடியதாக இருக்கக்கூடிய காவுடன், காவுனா சோலை அப்படின்னு அர்த்தம். இந்த பிரகிருதி மண்டலத்தை அழிந்து மறுபடியும் உண்டாகக்கூடியதாக இருக்கக்கூடிய சோலை அப்படின்னு எல்லாம் எல்லாவற்றையுமே கமலையுடன் அரசாலும் கரிகரிமேல் காவலனே அப்படின்னு சொன்னார். எல்லாவற்றையும் அரசாண்டு கொண்டிருக்கக்கூடியவனான அதுவும் பெருந்தேவித்தாயாரோட சேர்ந்து எல்லாவற்றையும் நியமித்துக் கொண்டிருக்கக்கூடியவனான அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவனான பெருமாள் தேவாதிராஜன் நம்ம எல்லோரையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தின் மூலமாக பிரம்மத்தினுடைய சுரூபத்தை சுவாமி தேசிகன் விளக்கி காட்டுகிறார். இந்த லோகம் கர்மலோகம், கர்மாவினால் ஏற்பட்ட லோகம். ஜீவாத்மாக்கள் எல்லாரும் அவரவர்கள் செய்த கர்மாக்களுக்கு தகுந்தபடி பலன்களை அனுபவித்து வருகிறார்கள். எல்லோருக்கும் எல்லாவிதமான சிற்றின்பங்கள் சொல்றோம் இல்லையோ, அவை எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு பேரின்பமாக இருக்கக்கூடிய சாட்சாத் தேவாதிராஜனுடைய திருவடியில கலங்கரியம் பண்ண வேண்டும் என்கின்ற ஆசைதான் அதிகமா இருக்கும். எப்படியாவது எம்பெருமான் திருவடியை பற்றிக் கொள்ள வேண்டும், இந்த சம்சார சாகரத்தை விட்டு விலக வேண்டும், நித்தியமான கலங்கரியம் ஸ்ரீவைகுண்டத்திலே நாம் பெற வேண்டும், பிராட்டியுடன் சேர்ந்தே இருக்கக்கூடியவன், பெருந்தேவி தாயாரை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்கக்கூடியவன், ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல கூட ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார் நவநிகேதன நாகபரியங்க உத்சிருஜ்ய ஸ்யாகதோ மதுரான் புரியின். இந்த மாதிரி எல்லாம் சில ஸ்ரீவத்ஸ பக்ஷா நித்யஸ்ரீஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுதுமே பிராட்டியுடன் எழுந்தெழுந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு ஆனந்தா சொல்றேன். கந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி. சாட்சாத் பெருமாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய பிராட்டி அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் பிரமாணமாக நாம் காட்டலாம். ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் மிக அழகாக காண்பிக்கப்படுகின்றன. நீயும் திருமகளும் இன்றாயால் குன்றெடுத்து பாயும் பணிமறைத்த பண்பாரா. அதே மாதிரி கிடந்தனால் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம்பு அசைய அப்படின்னு சொல்லும்போது திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிக்கிறார், தடங்கள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி எம்பெருமான் பிராட்டியை விட்டு பிரியாதவனாகவும் பிராட்டி எப்பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியாதவனாகவும் இருவரும் இருக்கின்றார்கள் அப்படின்றத காட்டுறான். எம்பெருமானுடைய குணங்களுக்கு அளவுன்றது கிடையவே கிடையாது. விசேஷன விசேஷியங்கள் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது உண்டு. இப்போ ஒரு பொருள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணத்தை விட்டு பிரியாமல் இருக்கும் அப்படின்னா அது விசேஷன விசேஷ பாவம். அந்த ஒரு வஸ்துவிற்கு மட்டுமே பொருந்தா போல மற்ற பொருட்களுக்கு அந்த தன்மை பொருந்தும்படியாக இல்லாமல் இருப்பது என்பது அசாதாரணமான தர்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வேதாந்த சாஸ்திரங்கள்ல பெருவாளுக்கு சொல்லும் பொழுது சொரூப நிரூபக தர்மம், நிரூபித்த சொரூப விசேஷணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல சொரூபத்தை நிரூபிக்கக்கூடிய தர்மங்கள் அப்படின்னா சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா, சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம், இந்த மாதிரியான தர்மங்கள் இந்த இடத்துல காட்டப்படுகின்றன. எம்பெருமானுடைய சொரூபத்தை சத்தியத்துவ, ஞானத்துவ, அனந்தத்துவ, ஆனந்தத்துவ, அமலத்துவம் என்று ஐந்து குணங்களை சொல்லியே விளக்கி சொல்கிறார்கள் வேதாந்த சாஸ்திரங்கள் என்று பார்க்கும்போது. இதெல்லாமே சொரூப நிரூபக தர்மங்கள் என்று வரையறுக்கப்பட்டன. சத்தியத்துவம் அப்படின்னா எப்பொழுதும் மாறுபடாத ஒரு தன்மையுடன் கூடியது. இந்த பாசுரத்தில் இது அறியாத அப்படின்ற பதத்தினாலே காட்டப்படுகிறது. ஞானத்துவம் குறையில்லாத ஞான சுபாவத்தை உடையவன், அவனது சங்கோச்ச விகாசம் அப்படின்றதே கிடையாது. இது இந்த பாசுரத்தில் சுடர் அப்படின்ற பதத்தினாலே காட்டப்படுகிறது. அனந்தத்துவம் இந்த இடத்தில் பெருவாள் இருக்கிறான், அந்த இடத்தில் பெருவாள் இருக்கிறான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு எங்கும் நிறைந்து இருக்கிறான், சர்வவியாபியனாக இருக்கின்றான் பெருமாள், சர்வவியாபகன். இங்குமுடன் கண்ணன் என்று மகனை காய்த்து என்ற பாசுரத்தில் சொல்றா போல சர்வத்திர வியாபித்து இருக்கக்கூடியவனாக எம்பெருமான் அளவில்லா அப்படின்ற பதத்தினாலே இந்த இடத்தில் காட்டப்படுகிறது. ஆனந்தத்தும் ஆர் அமுதம் அப்படின்ற பதத்தினால் சொல்லப்பட்டது ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவன். வேதமே சொல்லியிருக்கு. அமலத்தும் தோஷமில்லாத ஒரு தந்தை, அமலன் அப்படின்ற பதத்தினால இங்க காட்டுறான். இதெல்லாமே சொரூப நிரூபக தர்மங்கள். நிரூபித்த சொரூப விசேஷணங்கள் அப்படின்னா ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், சௌசீல்ய, மாத்சல்ய, சௌகுமாரிய, லாவண்ய, இந்த மாதிரியான பெருமானாராலே அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே, சௌசீல்ய வாத்சல்யாதி குணங்கள் எல்லாமே நிரூபித்த சொரூப விசேஷணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. பெருமானுக்கு இருக்கக்கூடியதான திருக்கல்யாண குணங்கள், உடல் விபூதி நாசனாக இருக்கக்கூடிய தன்மை, லீலா விபூதியையும் நித்திய விபூதியையும் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பிரகாரம், இரண்டு விபூதிகளையும் வழிநடத்தி செல்லக்கூடியதான ஒரு தன்மை, இதெல்லாமே இந்த பாசுரத்தில் நிரூபித்த சுரூப விசேஷங்கள் என்பதனாலே காட்டப்படுகிறது. கமலனுடன் அரசாலும் கடிகளிலே காவலனே என்பதாக இந்த பாசுரம் சொல்லப்பட்டது. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.